அப்படி போற காலத்துல எப்படி போறாங்க, ஜகாமசனகை தத்ர எத்ராஸ்தாம்யமலார்ஜுனவு அப்படின்னா மெதுவா போற சனகைங்கிற ரொம்ப மெதுவாக போயிட்டு இருக்காரு. ஏன்னு கேட்டோம்னா ஆறாவது திடீர்னு வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு பயம் இருக்கிற காலத்துல எப்போது மனுஷனுக்கு வேகம் வராது, பயத்தினால வேகம் வரல. அதனால திரும்பி திரும்பி பார்த்துட்டு மெதுவாக போற போற காலத்துல இப்படி பழசெல்லாம் நினைச்சு பாக்குறா, நினைச்சு பார்த்தா சிரிப்பு வருது கண்ணனுக்கே. தான் போட்டு இந்த வேகம் போட்டு இவர் போறத பார்த்தா தனக்கு இப்படி எல்லாம் நம்ம பண்றேன் தானே சிரிக்கிறார். ஸ்மித சொல்லாத சொல்லாதர வல்லவம் ஸ்மராணிங்கிறார். சித சொல்லாத பல்லவம், இந்த பல்லவம் சாதிக்கிறார். பல்லவம்னா இளம் தளிர்கள். அவங்க செடி வளர்க்கிறவங்களுக்கு தெரியும், தளிர் விட்டா ரெண்டும் சேர்ந்து இருக்கும் தெரிஞ்சா. சூரியன் ஜாதி கொஞ்சம் நாய் ஆச்சுனாக்கே அப்புறம் மெதுவா அப்படி எரியும் இந்த தளிர்கள் எல்லாம். அதுபோல எம்பெருமானுடைய உலகம் ரெண்டும் சேர்ந்து இருக்கு, சிரிக்க ஆரம்பிக்க மெதுவா ரெண்டும் பிரியும். ஆனா இளந்தழிவுகள் ரெண்டு பிரிஞ்சால் அது எவ்வளவு அழகா இருக்குமோ, அந்த இளந்தழிவுகளுடைய அழகை நம்மால சொல்லவே முடியாது. அது செடி வளர்க்கறவாளுக்கு தான் அதனுடைய அழகு தெரியும். அந்த அழகு போல இது இவருடைய அகரம் எப்படி இருக்குன்னா அதர பல்லவம் சாதிக்கார சுவாமி தேசியம். அந்த இதுல இப்ப உதவி பிரியறது மந்தஹாசம், சிரிக்கிறார் சுவாமி. எதுக்காக சிரிக்கிறார், திருத்தண்டே எதுக்காக போறார் அப்படின்னு கேட்டார். அதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஒன்னும் இந்த அவதாரத்துல என்ன நான் நம்முடைய என்ன ராமா அவதாரத்துல சௌசீல்யத்தை எம்பெருமான் காட்டல. சௌசீல்யம்னா என்னன்னு கேட்டோம்னா மகசோ மந்தை சக நீரந்திரேன சம்சிலேஷா சௌசீல்யம் அப்படிங்கிற மிகப்பெரியவாளா இருக்கிறவ தாழ்ந்தவனோட நெருங்கி பழகுவதற்கு இதுக்கு சௌசீல்யம் பேரும். ராமன் பயணம்னா பழகினான், குகனோட பழகினான், குரங்குகளோட பழகினான், ராட்சசோட பழகினான், இத்தனை பேரையும் பழகினான். பழகினாலும் கூட அந்த சக்கரவர்த்தி திருவாங்கிற ஒரு ஆணவங்களுக்கு அது போகல. ஏன் கேட்டா என் முகத்துல பார்த்தா சக்கரவர்த்தி திருவாங்கிற ஒரு காம்பீரியம் தெரியுது. இவன் நெருங்கினாலும் கூட அவன் நெருங்க தயாரா இல்ல, பயந்து ஒழுங்கு நின்றுதான் பேசுறா. அத்தனை பேரும் குரங்குகள் ஆகட்டும் குகன் ஆகட்டும் கைப்பற்றி அப்படி பேசுறானே இல்லைய. இவன் நெருங்கினாலும் கூட ஆத்மசமஸ்தகாங்கிறார் வால்மீகி, எனக்கு சமமான சகா அப்படிங்கிறார். அப்படி இருந்தும் கூட இவர் நெருங்கினாலும் அவ நெருங்கல. ஏன் கேட்டோம்னா அங்க சக்கரவர்த்தி திருமகங்கிற ஒரு பெருமை இருக்க அந்த காந்தியை முகத்துல தெரியறது. அத சௌசீல்யத்தை காட்ட முடியல சரியா ராமாவதாரத்துல, கிருஷ்ணாவதாரத்துல காட்ட ஆரம்பித்தார். அப்படி காட்ட ஆரம்பிச்ச சௌசல்யத்துடைய பராகாக்க என்ன புரட்சியால் கட்டி அழிக்க முடியாத அளவுக்கு இருந்தார்கள். இதை விட சௌசல்யம் என்ன ஒண்ணு எம்பெருமானுக்கு. ஆக அந்த சௌசல்யத்தை அங்க காட்டல, இப்ப காட்டினோம் அப்படின்னு நினைச்சா நான் கண்ணம் அவனுக்கு சிரிப்பு வந்து கொடுத்து ஸ்மிதாதர வல்லவம் அப்படின்னு சுவாமி ஜெயிக்கணும். அப்புறம் இன்னொரு காரணமும் சொல்லலாம். நாம சின்ன உரல்ல கட்டினா இவன் இழுத்துட்டு போடுவான் எங்கேயாவது போயிடுவான் அப்படின்னு இழுத்து பிடிச்சிட்டு பெரிய உரல்ல கட்டினா யசோத நம்முடைய பலம் எத்தகையது நாம் யாருன்னு தெரிஞ்சுக்காம இப்படி வசட்டுத்தனமா காரியம் பண்ணாலே அப்படின்னு நினைச்சானா அவனுக்கு சிரிப்பு வந்து தெரிஞ்சா ஸ்மித சொல்லாத வல்லவம் ஸ்மராமி. அப்புறம் இன்னொன்னு இப்ப பண்ண வேண்டிய காரியம் என்ன இவனுக்கு அப்படின்னு கேட்டவனா ரெண்டு அர்ஜுன மரங்கள் இருக்க அத கீழதளம், மரத்தை கீழதளம்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க. கோடாலி எடுத்துட்டு போகணும், அருவா எடுத்துட்டு போகணும், இதெல்லாம் இருந்தா தான் மரத்தை வெட்டி கீழே தள்ள முடியும். ஆக அதெல்லாம் இப்ப தேடணும் கண்ணம், அதெல்லாம் தேடாம புதுசா ஒரு ஆயுதத்தை கொடுத்தா நம்ம அம்மா நமக்கு தெரிஞ்சா. அருவா எங்க இருக்கு ஆத்துல, கோடாலி எங்க இருக்கு, தேடிட்டு எனக்கு போக வேண்டிய வேலை வைக்காம சின்ன மரத்துல கட்டினா ரெண்டு மரத்துக்கு நடுவில் போனா அது தாண்டி ஓடி போனோம் மரத்தை கீழே தள்ளாது. பெரிய உரல கட்டினாதான், பெரிய உரல கட்டினா பெரிய ஆயுதமா போச்சு இருக்கு. ஏன்னா அந்த பெரிய உரல் மரத்துல இடுக்கல விழுத்தா வெளியில் அரண்ட பக்கம் வராது. அதனால ஜம் கட்டி ஒரு விழுப்பு விழுத்தோட ரெண்டு மரமும் சாஞ்சுது. ஆக சுலபமாக நமக்கு ஆயுதங்களை தேடாமலே நமக்கு ஒரு ஆயுதத்தை யசோதா கொடுத்தாளே நம்ம அம்மா என்ன அப்படிங்கறத நினைச்சிருந்தானா அவருக்கு சிரிப்பு கொடுத்தான். ஸ்மிதபுல்லா வர வல்லவும் ஸ்மராமீன் அப்படின்னு இன்னொரு காரணம்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டவனாக்க நனக்னோ ஜலமாபிஷேகத்தை சொல்லி முண்டை கட்டையா வஸ்திரம் இல்லாமல் ஜலத்தில் இறங்கப்படாதுன்னு சாஸ்திரம் தெரிஞ்சா. அந்த நிஷோதத்தை மீறி அவ ஜலக்கிரீடம் பண்ணா அதனால சாபம் உண்டாச்சு. நேர போய் அவளுக்கு சாப விமோசனம் பண்ற காலத்துல அவளுடைய சரித்திரத்தை கண்ணன் நினைக்கிறான் தெரியா. செடிகள் என்ன நகனாக பண்ணிவிட்டு ஒரு மருகீட்டை எதிரிக்கும் நகனாவா போகும் இப்படியே அசடிகள் இப்படி போய் ஒரு சாபத்தை வாங்கி இங்க வந்து நிக்கிறது அப்படின்னு நினைச்சானா அவனுக்கு மனசுல சிரிப்பு வந்து விட்டான் தெரியுதா. ஸ்மிதபுல்லாதர பல்லவம் அப்படி அந்த எண்ணத்தோட கூட சிரிச்சுண்டே எம்பெருமான் கண்ணன் கிட்டக்க போனான். விட்டு விட்டு நேரம் போனான். போன உடனே அது நடுவில் நுழைஞ்சான். உடம்புலாம் மாற்றின்றது. ஒரு இழுப்பு விட்டா ரெண்டு மரமும் கீழே விழுந்தது. விடபி நிராசகம் கயோசித்து விடபி அது ரெண்டு மரம் சாதாரண மரம் இல்லை அப்படிங்கிறார். பெரும துருவம்னு சொல்லலாம். விடபிங்கிறார் நல்ல களைகளை மலைகளை போட்டு நல்லா வளர்ந்துருக்கு. பெரிய மரம் தெரிஞ்சா நிறைய கலைகள் இருக்குன்னா பெரிய மரமா தானே இருக்கணும். அப்பே ஏற்பட்ட மரத்துக்கு மரமா இருந்த நிலையை மாக்கி அவர்களை மறுபடியும் எச்சர்களாக குபேரனுடைய புத்தர்களாக போகும்படியாக பண்ணாமா இந்த எம்பெருமான் விடபித்த நிராசகம். விடபித்த நிராசகம் சொல்லிவிட்டு சொல்லச்ச யாருக்கு அப்படின்னு கேட்டா அந்த நலகோபுரன் மணிக்கிரேவன் சொல்லலாம் இல்லையோ அப்படி சாதிக்கல சுவாமி. என்ன குபேர புத்திரம் சொல்லலாம் அப்படி கௌரவமா சொல்லாமல் விடபித்த நிராசகம் கயோஸ்திது அப்படின்னா எவனோ தெரியுதா. அந்த பயிரை வாயார சொல்றதுக்கு தேவையிலே திருவிழா போடுறது கயோஸ்திருந்தார். ஏன்னா பாவதா அவதாரப்பட்டவா அந்த பயன் ரெண்டு பேரும் இல்லையா. யாரு கேட்டா அவதாரப்பட்டவா பாவதா அவதாரப்பட்டவனுடைய பெயரை நான் சொல்லுவானே அப்படிங்கிற திருவிழத்தின் போல கொடுத்து சுவாமி ஜெய்சனுக்கு விடபேத்தனிராசகம் கயோசி ஏதோ ரெண்டு வசக தெரிஞ்சா அவங்களுடைய மரம்ங்கிற நிலையை மாற்றினார் கண்ணன் அப்படின்னு பேரை சொல்லாமல் சாதிச்சாராம் சுவாமி ஜெய்சன். இவர் என்ன பண்ணார் நாரத சாபத்தினால மரமா இருக்க முடியாத அந்த எச்சர்களை மறுபடியும் எச்சர்களாக தேவர்களாக ஆக்கிறார். அப்பேற்பட்ட கண்ணன் புறஸ்தால் ஆயிர்போது என்று கீழே பிரார்த்தித்து வர்றார் சுவாமி ஜெய்சன். அது எல்லாத்தையும் அன்வீக்கும் அது. ஆக இவாளெல்லாம் கடாட்சிச்சார எம்பெருமான். அப்பேற்ப பாவதாவதாரப்பட்டவாளெல்லாம் கடாட்சிச்சார. அப்பேற்ப எம்பெருமான் என்ன கடாட்சிச்சு அவனுடைய லீலைகளெல்லாம் எனக்கு ஆயிர்வம் எனக்கு காட்டப்படாத எனக்கு என்று எண்ணுகிறார் சுவாமி தேசியம். அப்பேற்பட்டவன் யாரு தெரியுமாவன் விடபித்தனிராசகோஷிது விபுலோலூகர கரிசகம் குமாரம் அப்படின்னார். பெரியார சின்ன குழந்தை கடைசியில குமாரம் தான் தெரிஞ்சா. இவ்வளவு ஆச்சரியமான லீலைகள்லாம் காரியங்கள்லாம் பண்ண வந்திருக்கானே அப்படி பால்யாவஸ்தையிலேயே பேர்ந்த காரியமெல்லாம் எம்பெருமான் பண்ணார் அப்படிங்கறது காட்டுறதுக்காக விபுலோலூகர கரிசகம் குமாரம் அப்படின்னு. அப்பேற்பட்ட எம்பெருமான சௌசல்யத்தை காட்டுவதற்காக இவன் அவதரிச்சானே. சௌசல்யத்தை காட்டணும்னா சாட்சாத் பரபிரம்மன் ஒரு மனுஷனா வந்தா அதுவே போறாத சௌசல்யத்தை காட்டுறதுக்கு. அது மாத்திரம் இல்லை அதுவும் அப்படியே வந்திருக்கலாம். மனுஷனா பிறந்தது மாத்திரம் இல்லாமல் சௌசல்யத்துக்கு அண்ணா காட்டணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணா அதுக்காக உறவுல வேற கட்டுப்படணுமா ஒரு ஆயிட்டு கிட்ட போய் என்ன தேவையில்லை அது இல்லாமலே அவன் சௌசல்யத்தை காட்டிருக்கிறான். அப்படி உறவால கட்டுப்பட்டான். அப்புறம் கட்டுதான் பட்டானே தெய்வ காரியத்தை பார்க்கக்கூடாதா நடுக்கி பயப்படுற மாதிரி திரும்பி திரும்பி பார்த்துட்டு பயந்துட்டு போறான் தெரிஞ்சா. ஆக தன்னுடைய சௌசல்ய பராகாஷ்டேன்னு சொல்லுவாரு. பெரிய அல்பனோட கூட நெருங்கி பழகக்கூடிய ஒரு தன்மை இருக்க அந்த தன்மையை எவ்வளவு அதிகமா காட்ட முடியுமோ அப்பேர் அப்படி காட்டினா எம்பெருமான நாம் என்ன பண்ண முடியும் வாயால ஏதோ ஈடே துதிக்கத்தான் முடியும் அப்படின்னு சுவாமி தேசியம் அந்த கண்ணனை ஸ்தோத்திரம் பண்ணி அப்பா ஆயிர்பவத்து அனிதா அனிவிருதாபரணம் புரஸ்தா முதல்ல இருந்து பிரார்த்திச்சிருக்கேன் எனக்கு இந்த பிரத்யட்சமாக அவனுடைய வேலைகள்லாம் எனக்கு காட்டுப்பா என்று சுவாமி தேசியன் பிரார்த்தித்தாக தெரிகிறது. கோபாலகிரியில் 8வது ஸ்லோகம். நிகமாந்தைஹி அதுநாபி மிருக்யமானம் கண்ணன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டவனா வேதங்களே தேடி கண்டுபிடிக்க முடியாமல் திணறது. ஏதோவாச்சோ நிவர்த்தந்தே என்று சொல்லி என்ன பேசினாலும் அவனுடைய கல்யாண குணங்களை பேச முடியல, எங்க இருக்கான்னு தேட முடியாமல் திணறது. வேதத்தில் பூர்வகாண்டம் உத்தரகாண்டம் ரெண்டு காண்டம். பூர்வகாண்டத்தை கர்மகாண்டம் என்றார். அது என்ன சொல்றது அப்படின்னு கேட்டவனா, பகவத் ஆராதனமான கர்மாக்களெல்லாம் சொல்றது. அதுலேருந்து ஆராத்தியமான தேவதே எம்பெருமான் அப்படிங்கறதான் குறிப்பிடுறது. எப்படிய பகவானை பத்தி பரபிரம்மத்தை பத்தி அதிகமாக அது பேசல. அடுத்தது பிரம்மகாண்டம், இதே உபனிஷத்துக்கள் சொல்லுவா எல்லாரும். இதுக்கு பிரம்மத்தை சொல்வதுதான் இதற்கு காரியம். இருந்தாலும் அவைகளும் நாராயணனை தேடித்தான் பார்த்துட்டு இருக்க ஒழிய இன்னும் முழுக்க நாராயணனுடைய பத்தி அவளாலும் சொல்ல முடியாமல் தணறதுங்கிறார். ஏதோ வாசோ நிவர்த்தந்தே என்றதுனால அவளே தணர்ற காலத்தில் நம்முடவால் நம்ம நாமெல்லாம் வர எம்பெருமான பார்க்கணும் அப்படின்னு சொன்னமான எப்படி பார்க்க முடியும்? காவோ கந்தேன வசந்தின்னு சொல்லுவார். மாடுகள் என்ன பண்ணும்? வாசனையிலேருந்து விஷயத்தெல்லாம் அண்ணா தெரிஞ்சுக்கும். ராஜாக்கள்லாம் ஒற்றர்கள் சாரர்கள் மூலமாக நாட்டு நடப்புகளை அங்கங்க இருப்பதெல்லாம் தெரிந்து கொள்வார்கள். ஆனால் பிராமணர்கள் எல்லாம் சாஸ்திர சற்றுஷ்கால் பேரு. சாஸ்திரத்தை கொண்டுதான் தெரிஞ்சுப்பார். சாஸ்திரம்னா வேதாசாஸ்திரம் பரன்மாஸ்தி நதெய்வம் கேசவாத்பரம் என்று வியாசர் கையை தூக்கி சத்தியம் பண்ணா சத்தியம் சத்தியம் புனசத்தியம் என்று. அதனால சாஸ்திரம் என்றால் வேதம் தான். வேதத்தை கொண்டுதான் நாம் பரபிரம்மத்தை பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி பார்க்கிற காலத்தில் நம்முடைய கண்கள் எம்பெருமான பார்க்காது. வேதமே தணர்ற காலத்தில் நாம் எப்படி பார்க்க முடியும்? ஆனா சுவாமி தேசிகன் வேதங்களையே தனது கண்களாக கொண்டு தான் பார்க்கிறார். பார்க்கிறேன்னு இப்ப பிரதிஜை பண்ணிவிட்டார். இப்போ எப்படி கீழே நிகடேஷு நிசாமயாமி நித்தியம் எம்பெருமான எப்படி பார்க்கறேன் அப்படின்னு கேட்டா, நிகடேஷு கிட்டக்க பார்க்கறேன். நிகடேஷுன்னு பகுஜனமா சொன்னார். இப்படி பார்த்தா இங்க பார்க்கறேன், இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அங்கேயும் பார்க்கறேன், இன்பக்கம் திரும்பினா அங்கேயும் பார்க்கறேன். நிகடேஷு நிசாமயாமி நித்தியம். பெருமாள் கொஞ்ச நாள் சேவை சாதிச்சுட்டு மறைஞ்சுடுறாரோ அப்படின்னு கேட்டா, எனக்கு அப்படி இல்லை. நிகடேஷு நிசாமயாமி நித்தியம்னா சதா பார்த்துட்டு இருக்கேன். முதல்ல எம்பெருமானை பார்க்க முடியலையே அப்படின்னு ஆயுர்பவது அனிபிரதா வரணம் புரஸ்தார் ஆவிரஸ்து இப்படி மின் ஸ்லோகங்கள்ல எனக்கு உன்னுடைய ஆவிர்வாவம் வேணும், நான் சேவிக்கணும்னு பிரார்த்திச்சா கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டார். கடைசியில இப்போ பெருமாள் சேவை சாதிச்சுட்டார். எப்படி சேவை சாதிச்சார்? வேதங்களாலேயே தேடி பார்க்கக்கூடியதான அப்பேற்பட்ட பரபிரம்மத்தை நிகடேஷு நிசாமயாமி நித்தியம். ஆக என்னுடைய நாலு பக்கங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் எம்பெருமான் எனக்கு சேவை சாதிக்கிறான், அதனால அவனை நான் பார்க்கறேன் அப்படின்னு சாதிச்சான். இந்த எம்பெருமானை பார்க்கறதுனாக்க எம்பெருமான் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டாக்க, எம்பெருமான் காட்டுல திரிஞ்சுட்டு இருக்கான். இவன் பிருந்தாவன சரணம் இல்லையோ, வந்தே பிருந்தாவன சரணம் முதல்ல ஆரம்பிக்கிச்சே சாதிச்சான். காட்டுல திரிஞ்சுட்டு இருக்கான். வேதத்திலையும் காட்டுல தெரிஞ்சுட்டு இருக்கான். வேதத்துல ஆரண்யகம்னு ஒரு பகுதி, அந்த ஆரண்யகங்கிற பகுதியில கண்ணனை பத்தி பேசுறது. அதனால ஆரண்யத்துல பேசப்படுறதுனால அங்க ஆரண்யகத்துல இருந்துட்டு இருக்கான் எம்பெருமான். ஆக ஆரண்யகம்னா காடுன்னு அர்த்தம். இங்கேயும் பிருந்தாவன சரணம்னு சொல்லிச்சுட்டார், அதனால இங்கேயும் காட்டுல சுத்தின் இருக்கான். ஆக அப்படி எம்பெருமானுக்கு காட்டிலேயே தங்கிட்டேயே சுத்தின் இருந்தாலும் கூட அந்த ஆரண்யகங்களால பார்க்க முடியல. ஆனால் அதே காட்டுல சுவாமி தேசிகன் கண்ணனை சேவிக்கிறார். அது பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியலன்னு கேட்டா, அரண்யத்தில்தான் பேசப்படுறான் அவன். இருந்தாலும் வேதத்தால வாசோ நிவர்த்தந்தே என்னால பேச முடியலையேன்னு தடர்றது. ஏன்னு கேட்டோம்னா, ஒருத்தன் வெளியூருக்கு போனான், அவன் ஆட்டுக்குட்டியை தூக்கி தள்ள வச்சுக்கிட்டான், வரிசையா வந்தான். வழியில வரைச்சே ஒரு ராமாயண கதை நடந்துட்டு இருந்தது. அதை முழுக்கலும் கேட்டான். அதை கேட்டுட்டு வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போட்டு எங்கேயோ ஆட்டுக்குட்டியை விட்டுவிட்டேன், காணுமே காணுமே காணுமே தான். அப்புறம் எதிர்க்கொத்த வந்தான், உன் தலைமையில இருக்கே அப்படின்னு காட்டுவான். புரிஞ்சா? அத மாதிரி தங்கிட்டே இருக்கிற ஆட்டுக்குட்டியை அவனால கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி கல்யாணத்துக்கு போனா அண்ணன் செயின் நகைகள்லாம் போட்டு போனா ஆத்துக்கு வந்தா தேடுறான் அந்த நகையை காணுமே. அப்புறம் குழந்தை பார்த்துட்டு ஏதோ அம்மா கழுத்துல போட்டு நீ அப்படின்னு சொன்ன ஒரு பாடு தெரியும். ஆக தங்கிட்ட இருக்கிறதையே அறிய முடியல நம்மால. அதே மாதிரி வேதமும் தங்கிட்ட இருக்கிற பரபிரம்மத்தையே அறிய முடியல. ஆனா சுவாமி தேசனும் அதே வேதத்தை கொண்ட நிகடேசி நிஷாமயாமி நித்தியம் நான் நால்வரமும் எம்பெருமான அண்ணா சேவிச்சுருக்கேன். அந்த எம்பெருமான் எப்பேற்பட்டவன் அவன் என்ன கேட்டிருந்தார் சுவாமி, துழேந்து உன்னுடைய லீலை பால்ய லீலைகள் எல்லாவற்றையும் எனக்கு கேட்கணும், நவநீத நாட்டியத்தை பார்க்கணும்னு முதல்ல ஆசைப்பட்டார். இப்படியாக ஒவ்வொன்றாக ஆசைப்பட்டு ஒவ்வொன்றாக இப்ப சேவை சாதிக்க ஆரம்பிச்சுட்டார். இப்ப என்ன சேவை சாதிக்கிறார் பெருமாள்? யமள அர்ஜுன திருஷ்ட பால கேளியும் உரல்ல கட்டுண்ட குழந்தை அம்மாவெல்லாம் உள்ள காரியம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி இருக்கிற காலத்துல வாசல்ல ரெண்டு மரம் அர்ஜுன விருட்சம்னு பேரு, இந்த கதை கீழே வந்திருக்கு. அந்த அர்ஜுன விருட்சம் சாபத்தினால ரெண்டு மரமாக நந்தகோகுலத்துல இந்த இடத்துல முளைச்சிருக்கு. இங்க கண்ணனுடைய அனுகிரகத்தால் சாப விமோசனம் நாரதம் அடியே சொல்லியிருக்கார். அதனால இந்த இடத்துல அது முளைச்சிருக்கு. அந்த மரத்தை பார்த்தது குழந்தை பார்த்த உடனே அது கொஞ்சம் அது ஞாபகம் வந்துடுத்தவருக்கு அதனுடைய சாப விமோசனம் பண்ணணுமோ இல்லையோ. அதனால இழுத்துக்கிண்டு மெதுவாக உரம் இழுத்துக்கிண்டு மெதுவாக அந்த அர்ஜுன விருட்சம் இருக்கே அந்த இடத்துக்கு வந்து அதன் குறுக்க போய் என்ன குடிச்சு இழுத்தார். மரத்தை சாத்தினார், மரம் ரெண்டு கீழே விழுந்தது. அவ உடனே பெருமாள் சேவிச்சுட்டு மோட்சத்துக்கு போயிட்டான். யமள அர்ஜுன திருஷ்டபால கேளியம் இங்க என்னன்னு கேட்டா, நான் முதல்ல கேட்டேன் பெருமாள் சேவை சாதிக்கல எனக்கு, இப்பதான் சேவை சாதிக்கிறார். இந்த மரங்கள் ரெண்டும் இருக்கேன், இது எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா, கண்ணனுடைய லீலைகள் எல்லாம் ஆத்துக்குள்ள வெளியில இங்க பக்கத்தில் நடக்கிற லீலைகள் எல்லாம் தன்னால கண்ணால பார்த்துட்டே இருக்கு. தெரிஞ்சா உரல்ல கட்டுண்டு திண்டாடி திணறினது, அப்பப்ப கோபிமார்கள்லாம் வந்து புகார் சொல்றது, இது மாதிரி சொல்றது, கண் மண் எடுத்து சாப்பிடுறது, அதை புகார் சொல்றது, வாயை திறந்து காட்டி உலகத்தெல்லாம் காட்டுறது, இப்படியான லீலைகள் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் அந்த நலகோபுரன் மணிகிரீவன் என்பவர்கள் சாபத்தினால இங்க மரமாக வந்தபோது அவர்களுக்கு பூர்வ சம்ஸ்காரம் போகாமல் அந்த ஞானம் இருந்தபடியினால கண்ணனை சேவிக்கக்கூடிய பெரும் பாக்கியமானது அவர்களுக்கு கிடைச்சது. யமுளார்ஜுன திருஷ்ட பால கேளியம் அப்படின்னா அதே மாதிரி இன்னும் பல லீலைகள் எல்லாம் பார்க்கிறார். எதிர்ச்சையோ சித்த பதே குமாரே சைலோபலட்சியே சகடே நிரஸ்தே சரோஜகர் போம சௌகுமாரியம் பஸ்பரிச தத்பாத தலம் யசோதா இதெல்லாம் பார்க்கிறார். எதிர்ச்சையோ சித்த பதே குமாரே குழந்தைகளுக்கெல்லாம் சின்ன வண்டி கிண்டி இதெல்லாம் தொட்டுக்கு மேல அவசர கற்ற வழக்கம். அந்த சாகத்தில் அந்த வேகம் போட்டு சகடாசனம் மெதுவா வந்து பெரு ரூபத்தை எடுத்து அப்படியே தன்னுடைய சக்கரத்தை கண்ணனுடைய கழுத்துல பதிச்சு தீர்த்து கட்டிவிடலான்னு எண்ணத்தோட வந்தான். அந்த சமயத்துல அப்படி பரண்டுகிறாப்ல காலை உதைக்கி குழந்தைகள்லாம் சுட்டில படுத்துட்டு இருந்தாக்க. அந்த மாதிரி எதிர்ச்சையோ சித்த பதே குமாரே எதிர்பாராமல் காலை அப்படி தூக்கிச்சு தூக்கினோட அந்த வண்டி கிட்டக்க வந்தது வண்டியா அசுரணும். உடனே இந்த கால் போட்டவுடனே தூக்கி போய் தொப்புன்னு விழுந்தான், பிராண விட்டான். ஆக அப்படி விழுந்த உடனே யசோதா தேவி ஓடி வந்தா. ஐயோ பாவம், அவள் பயங்கரமா ஒன்று வந்து அது கூட பயப்படல. அவள் இந்த வண்டியை உதச்சியே குழந்தையினுடைய திருவடி எப்படி இருக்குமோ, கால் எப்படி இருக்குமோன்னு கடனுடைய திருவடியை பார்த்தா எப்படி இருக்கு. சரோஜ கர்ப்போக மசௌபாரியம் அப்படின்னார். தாமரை மலர் மறந்த உடனே உள்ள பார்த்தா எப்படி அழகா இருக்கும், சிவப்பும் வெண்மையும் கலந்து அதுல மஞ்சளும் கலந்ததுல உள்ள எப்படி அழகா இருக்குமோ அத மாதிரி இருக்கு. தொட்டா எப்படி சுகுமாரமா இருக்குமோ அவ்வளவு சுகுமாரமான திருவடி. அத தத்பாத பஸ்பரிச தத்பாத தலம் யசோதா மெதுவா தடை விட்டு பிடிச்சு விட்டு எல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் இந்த யமளார்ஜுன திருஷ்ட பாலகேளியம் என்ன இந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இந்த ரெண்டு விஷயங்களா இருக்கிறவா இவாடலாம். கஞ்சந்தன்னால் புணர்த்தப்பட்ட கள்ளச்சகடு கலக்கழிய பஞ்சியன் மெல்லடியால் பாய்ந்த போது நொஞ்சிடுமென்று கஞ்சினேன்கான் அமர் அருகோவே ஆயர் கூட்டத் தளவென்றாலோ கஞ்சனை உன் வஞ்சனையால் வலைப்படுத்தாய் முலைவுனாயே. யசோத பால் கொடுக்கிறா குழந்தை சாப்பிட மாட்டேங்கிறது. ஐயோ பாவம், அவன் ஏதோ கம்சன் ஏவ, அதனால வண்டி வந்து உன்னை ஏதோ பண்ணி விடுன்னு வந்தது, நல்ல வேலையா நான் பொழைச்சேன் தெரிஞ்சா. ஐயோ பா அப்படின்னு காலை தடவி கொடுத்துக்கிட்டு, அப்பா குழந்தை அதையே நினைக்காத நீ பால் சாப்பிடு அப்படின்னு கெஞ்சரா குழந்தைய. அப்படி யமள அர்ஜுன திருஷ்ட பால கேளியும். இன்னும் சகடாசிரபஞ்சனம் அதே மாதிரி, அப்பப்ப தான் தவழ்ந்து வாசல்ல ஓடுறது வர்றது, அங்க இருக்கக்கூடிய புழுதியில விளையாடுறது, இதெல்லாம் எல்லாத்தையும் கவனிச்சுருக்கு இந்த ரெண்டு மரங்களும். அதுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சதே அப்படின்னு சுவாமி ஜெய்சி நினைக்கிறார். நமக்கு இத்தனை நாள் கழிச்சானே இப்ப சேவை சாதிச்சிருக்காரு. கிருஷ்ணஸ்து கிரிஹ்ய கிருத்தியேஷு யக்ராயாம் மாதரி பிரபுகும் அத்ராட்சி அர்ஜுனவு பூர்வம் முக்கியகௌ தனதாத்மஜௌ. ஆக இவள் வேலைக்கு என்ன என்ன போயிட்டு இருக்கிற காலத்துல மெதுவா யமுனார்ஜுனங்கு சொல்லக்கூடியதான அந்த ரெட்ட மரத்தை கீழே சாய்ச்சார் அப்படின்னார். இந்த கண்ணன் எப்பேற்பட்டவன்? இங்க கண்ணனுடைய சரித்திரத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்துறாரு சுவாமி தேசிகம். யமலார்ஜுன திருஷ்ட பாலகேளின்னு சொன்னார். அர்ஜுனன் சொன்னாக்க அந்த பாண்டவால இருக்க முடியாத அர்ஜுனன் வந்துடும், அதற்காக யமலார்ஜுனன் போட்டார். வெறும யமலான்னு போட்டாள்னாக்க நகுல சகாதேவாள் சொல்லப்பட்டதாகவா, நகுல சகாதேவளையும் சொல்லக்கூடாது, அதே சமயத்தில் அர்ஜுனனையும் சொல்லக்கூடாது. ஆனா அவளையும் மகாபாரத கதையும் ஞாபகப்படுத்தணும். அந்த திருவள்ளத்தில் யமலா அர்ஜுன திருஷ்ட பால கேளியும் அப்படின்னு சேர்த்தார். அப்படி அவ பாக்குற காலத்தில் யமலார்ஜுனன் ரெட்டையர்களை சொன்னது காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இவ கண்ணனுடைய லீலைய கிட்டக இருந்து நல்லா அனுபவிக்கிறான். ஏகா சுவாது நபுஞ்சீதா என்பது நியாயம். நல்ல வஸ்துக்குள்ள ஒத்தராச அனுபவிக்கப்படாது, அப்படி அனுபவிச்சாலும் அது பெரிய அனுபவமாகவும் ஆகாது. ரெண்டு பேர் சேர்ந்து அனுபவிச்சாதான் ஒத்தருக்கு ஒத்தர் பார்த்து சொல்லிட்டு மனசுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணும். ஆகினால் அவ எதிர்ச்சியா சாபத்தினாலும் ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்து இந்த இடத்துல முளைச்சாலாம். அதில் பரஸ்பரம் ஒத்தர் பார்த்துக்கிட்டு இந்த யம ரெட்டைகளா இருக்க முடியாத அர்ஜுனங்கள் புருஷங்கள் கண்ணனை பார்த்து சேவிச்சுட்டு சந்தோஷப்படுறது. யமுனா சாட்சிக யௌவனம் யுவானம். இந்த கண்ணன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டா, ராசக்கேடையெல்லாம் சேவை சாதிக்கிறார் இப்போ ஜெயசுவாமி தேசியனுக்கு கண்ணன். அதை மனசுல வச்சுட்டு யமுனா சாட்சிக யௌவனம் யுவானம், அவனுடைய யவுன பருவம் முழுக்கும் யவுனா சாட்சியும். யவுன யவுன பருவத்தில் என்னென்ன காரியங்கள் செய்தான் லீலைகளை புரிந்தானோ அவைகள் எல்லாம் யவுன கரைகளை தான் நடந்திருக்கு. அதை யார் பார்த்தானா புறத்தார் யாரும் பார்க்கல, பின்ன யார் பார்த்தா யமுனா தேவி தான் பார்த்தா தெரிஞ்சா. கண்ணன் என்ன பண்றான், வாலிப பருவத்தில் ராசக்கீடை விளையாடுறான், அதே மாதிரி காளிய நடனம் அது நடந்தது, இவைகளெல்லாம் பார்க்கிறார். யமுனா முழுக்க முழுக்க பார்த்தது அப்படின்னு ஆச்சரியப்படுறார் சுவாமி. ஆனா கோபிகளுக்கு யாருக்கும் இந்த ராசக்கிரீடையை முழுக்க சேவிக்கலையா பார்க்கலையாவ. ராசக்கிரீடை யாரோட நடக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா கோபிகளோட தான். ஆக பல்லாயிரக்கணக்கான, அதாவது 500,000 குடிமக்கள் சொல்றாவா, அத்தனை பேருமே வந்துவிட்டா எல்லாரோடய ராசக்கிரீடை நடக்கிறது அப்படின்னு சாதிக்கிறார். ஆக அத்தனை பேரோட ராசக்கிரீடை காலத்தில் இந்த கோபிகள் பார்க்கலன்னா ஆச்சரியமா இருக்கும் கேட்கிற வழக்கு. ஆனா கோபிகள் பார்க்கல, ஏன்னு கேட்டா ஒவ்வொரு கோபிகளும் கண்ணனை தான் பார்த்துட்டு காலைய வழிய அடுத்த கோபியோட அவன் என்ன பண்றான் என்ன விளையாடுறாங்க தெரியாது வழக்கு தெரிஞ்சுதோ. ஆனா இவன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டவனா, எல்லா கோபிகளோடும் சேர்ந்து விளையாடுறான் இவன். எப்படி அங்கநாமங்கநாம் அந்தரே மாதவா மாதவம் மாதவன் சாந்தரே நாங்கனாகா இத்தமா கல்பிதே மண்டலே மஜ்ஜகா சஞ்சகோ வேணுனா தேவகி நந்தனஹா. எம்பெருமான் என்ன பண்றான், ராசக்கிரீட அழகா விளையாடுறான். எப்படி தன்னுடைய ஒரு ஒரு கோபியினுடைய இடது கைய தனது வலது கையால பிடிச்சுக்கிறான், அவளுடைய வலது கைய தனது இடது கையால பிடிச்சுக்கிறான். இப்படி பிடிச்சிட்டு ஒரு பெரிய மண்டலம் அப்படி வட்டமா இருக்கா. இந்த குதிச்சு பாடுறதுக்காக செலவு விட்டா ஒரு வளவு இல்லையோ, ஆனா அவ கைய விட்டுட்டு குதிச்சு பாடுறாய்வா, இவா கைய புடிச்சிட்டு அப்படி மண்டலமா இருக்கா. அது நடுவில் இருந்துட்டு கண்ணன் வேணுகானம் பண்றான். ஆக ஒவ்வொரு கோபிகளுக்கும் கூட கண்ணன் இருக்கான், ரெண்டு கோபிகளுக்கு நடுவில் ஒரு கண்ணன். இதே மாதிரி இந்த கண்ணனுக்கும் கோபிகளுக்கும் நடுவில் மண்டலத்தில் ஒரு கண்ணன், அவன் வேணுகானம் பண்றான். இதே யமுனாதேவி அழகா சாதிக்கிறான். இந்த யார் பார்த்தா அப்படின்னு கேட்டவனாக்க, யமுனா சாட்சிக யௌவனம் யுவானம் அது கொடுத்து வச்சது யமுனாதேவி. அவள் பார்க்கிறான் நன்னா அழகா, யமுனையெல்லாம் நடக்கிறது பக்கத்தில். இந்த ராஜ இந்த ராசலீலையானது ஸ்தலத்திலேயே நடக்கிறது, ஜலத்திலேயே நடக்கிறது. அது காட்டுல தரைப்பகுதியிலையும் இத மாதிரி விளையாடுறாவா, அப்புறம் அதே ராசலீல ஜலத்திலையும் இருந்து யமுனையிலையும் நடக்கிறது. கரையில இருக்கிறதையும் பார்க்கறது யமுனா, தன்னுடைய ஜலத்தில் நடக்கிறதையும் பார்க்கறது. ஆக பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறது. அப்படி பார்க்கிற காலத்துல அந்த கண்ணன் அத்தனை பேரோட எப்படி அவன் விளையாடினான் அப்படின்னு கேட்டார். அவனை சொல்றார், யோகேஸ்வரேன கிருஷ்ணேன தாசம் மத்தியே துவயோர்த்வயோகோ பிரவிஷ்டேன கிரகீதானாம் கண்டே சுநிகடம் ஸ்திரியா அப்படிங்கிறார். யோகேஸ்வரேன அத்தனை பேரோட கையால உத்தர உத்தர பிடிச்சுக்கிட்டு தழுவி எல்லாம் விளையாடி எல்லாம் பண்றான். இவ்வளவு தூரம் இத்தனை பேரோட அவன் எப்படி இருக்கான்? அவன் யோகேஸ்வரன் காரணத்தை போட்டா சுகாச்சாரியா. அவன் யோகேஸ்வரன் அப்படின் எத்தனைவான ரூபம்னா அவன் எடுப்பான், எத்தனை காரியம் வேணாலும் பண்ணுவான் ஒரே சமயத்தில். ஆக அப்படி இருந்து அவன் கண்ணன் அத்தனை பேரோட ராசலீலையை நடத்தினான். கண்ணன் யோகேஸ்வரன் ஆகினால் அவன் நம் மனசால் நினைக்க முடியாத அற்புதமான சக்தியை உடையவன். ஆயினாலும் ஆயிரக்கணக்கான தேவர்களோட எல்லாரையும் விளையாடினான். இத யமுனாதேவி பார்த்தா, வேற ஒருத்தரும் பார்க்கலையா? சுகர் பார்த்தாரோ இல்லையா கதை எழுதினாரே அப்படின்னார். அவரும் பார்க்கல, காட்டுலதான் இருக்கார், ஆனா அவரும் பார்க்கல. ஆக கோபிகளும் பார்க்கல. கோபிகள் அவரவர் அந்த கோபிக்கு இந்த கோபிக்கு நடுவில் ஒரு கண்ணன், இதைத்தான் பார்த்துட்டு இருக்கா கண்ணனோட தெரிஞ்சா, அல்லது நடுவில் இருந்து வேணுகானம் பண்றான அந்த கண்ணனை பாக்கிறாவா? ஆகையினால ஆயிரக்கணக்கான பேரோட எத்தனை கண்ணன் இருக்கான் இதெல்லாம் இவளுக்கு பாக்கிறதுக்கு அவ கொடுத்து வைக்கல. ஏன்னா கண்ணனோட அனுபவிக்கிற காலத்துல கண் எப்படி வெளியில போகும்? போகாது. ஆகையினால அவள் அப்படி அனுபவிச்சுட்டு இருக்கான். ஆக எப்பேற்பட்ட ராசக்கேடைய சாமி சாதிக்கிறார், யமுனா சாட்சிக யுவனம் யுவானம் என்று. ஆக அந்த ராஜக்கிரடியை இப்பொழுது அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகம். அப்படி ராசக்கிரீடை நடந்துட்டு இருக்கு. இந்த ராசக்கிரீடைய ரொம்ப அழகா வர்ணிக்கிறார், நிறைய ஸ்லோகங்களா வர்ணிக்கிறார். அந்த வர்ணல நமக்கு இப்ப பிரகிருதம் இல்லை, புரிஞ்சா? அது தனி உபன்யாசமா போகும் அது. ஆக இந்த ராசக்கிரீட காலத்துல இப்படியே இருக்கிற பெருமாள் என்ன பண்ணார், திடீர்னு மறைஞ்சு விட்டார். மறைஞ்ச உடனே எல்லா கோபிகளுக்கும் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு கண்ணன் இருந்ததுனால எல்லாருக்கும் வெறிச்சுன்னு போடுது. என்னடா இவ்வளவு சுகமா கட்டி பிடிச்சி அணைச்சு இப்படி எல்லாம் விளையாடிட்டு இருந்த ஒரு கண்ணன் திடீர்னு எப்படி நம்ம விட்டு நழுவி போனான்? எங்க பார்த்தாலும் ஆயிரம் கண்ணன் இருந்தா ஒரு கண்ணம் கூட இல்ல, எல்லாம் கதர்றா. ஹே கோபாலக ஹே கிருபாஜலநிதே ஹே சிந்து கன்யாபதே ஹே கம்சாந்தக ஹே கஜேந்திர கருணாபாரீண ஹே மாதவா ஹே ராமானுஜ ஹே ஜகத்ரய குரு ஹே புண்டரீகாட்ச மாம் ஹே கோபி ஜனநாத பாளையபரம் ஜானாமி நத்வாம் வினா. கண்ணா எங்க ஓடி போயிட்ட?